இந்த கிளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் செய்வோம் தாயே. அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம், அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறுகொடிந்த கிள்ளை. மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது? மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது? மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது? அன்னை சொன்ன வார்த்தையின் நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ? உலகிலே உன் மகன் நீரில்லாத நீனோ? வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ? உலகிலே உன் மகன் நீரில்லாத நீனோ? மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே. வாழ வாழ மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை ஓராலயம், அன்னை ஓர்